பண்ணி புத்தா மச்சா மேல பேரிடா தெச்சி கலிஜி நிக்கிறாக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்சின் பல பலக்குது மிட்டா மெல்ல நோக்கலே